எனக்கு ஆதரவு தாடி. ஹையோ ஹையோ, நீ இல்லாத இடமெல்லாம் வீங்கித்தான் போனதடா சந்தாளனே. ஹையோ ஹையோ, நீ சொல்லும் ஒரு வார்த்தைக்கு சுக்கித்தான் போனதடா என்னை சொன்னே. பட்ட பகல் வெயில்தான் கடும் பனி அகிழிச்சே வாலிமம் குளிர்காய வத்தி குச்சி நீதானே. எது துளி ரத்திலே லட்சம் செடி பூ போகும் நீ சிந்தும் ஒரு வேவை துளியும் இங்கே என் தீர்த்தம். நீ வாழ் வீட்டு நிறைய உண்டு விட்டம் நீ தூக்கி வீசி முழுநடையின் சுவாசிக்கும் தேவை இல்லை என நான் அறிந்து கேளடி பெண்ணே. ஐயோ ஐயோ, உன் கண்கள் வர கொக்கி ரத்தம் சொட்டும் என் நெஞ்சு மாதில் சிக்கி சிக்கி. கோழி குக்கர கோழி கொண்ட சேவ கோழி, காத்திருக்க ராத்திரி நீ கொஞ்சி கொள்ள வாடி. வேலி அதுக்கு வேலி வெட்கம் எல்லாம் போலி, வேட்டி சேலை கூட்டணிக்கு ஆதரவு தாடி. ஐயோ